this torture words can just express. Love is gamble with tears of pain and life's disgrace. Love makes your life insane when money's done to lose the game. Love has this crazy name when pain and sorrow die down in shame. Yen kadale, yen kadale, ennai enna seiya pogirai. Naan oviyen endru therindum nee yen kannirandai kekkirai. சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய்? கிள்ளுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய்? என் காதலே, என் காதலே, என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்து நீ ஏன் கண்ணிரண்டு கேட்கிறாய்? எந்த மலையும் கொஞ்சம் குழையும். காதலே, நீ கல்லெறிந்தால் எந்த கடலும் கொஞ்சம் கலங்கும். இனி வீழ்வதா இல்லை வீழ்வதா, உயிர் வாழ்வதா இல்லை போவதா, அமுதென்பதா விஷம் என்பதா, உன்னை அமுத விஷம் என்பதா? என் காதலே, என் காதலே, என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணிரண்டு கேட்கிறாய்? எதிரியா என்று தினமும் போராட்டமா? என் காதலே, என் காதலே, என்னை என்ன செய்ய போகிறான்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறார்? சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறார்?